குலம் முறுக்கு வயசு துடுக்கு தலை முறில வரும் பொலக்கரை நெருப்புலா உலகி படின கலிக்கு சொகசு கொண்டம்ம கோணம்மா மிச்சிந்திலே எண்டல்லோ வெண்ணெல்லு தெச்சிந்திலே கொண்டம்ம கோணம்மா மிச்சிந்திலே எண்டல்லோ வெண்ணெல்லு தெச்சிந்திலே கொண்டம்ம கோணம்ம மெச்சிந்திலே எண்டல்லோ வெண்ணெல்லு தெச்சிந்திலே